குயிலுக்கு போம் குயிலுக்கு போம் கோபுரமானதென்ன மஞ்ச வெயில் பட்டு மண் குடிச மாளிகையானதென்ன மனசுக்குள்ள மாயம் என்ன மாயம் செஞ்ச காயம் என்ன காயம் உன் கண்ணுப்பட்டு பல காவியமானதென்ன ஆயிரம் கம்பரசம் இப்போ ஆரம்பமானதென்ன குயிலுக்கு காவியமானதென்ன ஆயிரம் கம்பரசம் இப்போ